ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കികകേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃതി അസ്വത്ഗുരുപരമ്പരായേ നമഃ. നേരത്തെ ഒരു കേൾവി കേട്ടിട്ട് സമാധാനം സാധിച്ചാർ. അതാവത് இந்த முதல் பிரவர்த்தி அதுல வந்து பெருமாள் வந்து உதாசீனா இருக்கார், நிரபேட்சனா இருக்கான், பெருமாளை அபேட்சிக்காமலே இவன் பண்ணிடுறான். ரெண்டாவது பிரவர்த்தின்னுதான் தாவா இருக்கான். அதுக்கு அப்படி சொன்னையானாக்க இப்ப மொத்தம் கணத்துல உழப்ப வச்சா தடுக்க மாட்டேன், அவன் முதல் பிரவர்த்தி எப்படி பாத்துட்டு ரெண்டாவது பிரவர்த்தி திருப்பி கணத்துல தள்ளுறேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது சரியில்லை. அதனால எம்பெருமான் தான் எல்லா இடத்திலையும் இதுவா இருக்கான், பிரவர்த்தகனா இருக்கான், பிரேரகனா இருக்கான் அப்படின்னு சொல்லி முடிச்சார். இப்போ அடுத்த இந்த ஸ்லோகத்துல என்ன சாய்க்கிறார்னா, நீ பிரதம பிரவர்த்தின்னு ஒண்ணு சொல்றியே அது எது? பிரதம பிரவர்த்தின்னு ஒண்ணு இருக்குதா? அது நீ எத்தனை பிரதம பிரவர்த்தின்னு சொல்ற? எந்த பிரவர்த்தியா இருந்தாலும் சரி, இப்ப ஒரு ஒரு சதுர்யுகம் முடிஞ்சிருச்சு, ஒரு கல்பம், திருப்பி ஒரு கல்பம் ஆரம்பிக்கிறது. ஆரம்பிக்கச்ச ஜீவன்கள்னா பிறக்கிறா, இந்த ஜீவன்கள்னா பிறந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன பண்றா? ஜீவன்கள்னா பிறக்கிறா, பிறக்கச்ச எல்லாருமே சமமா தான் பிறப்பா. அவன் பட்சத்திலே பேசணும்னா எல்லாரும் ஒரே மாதிரி பிறக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒரே மாதிரி பிறந்தான்னாக்கா அப்ப அந்த முதல் பிரவர்த்தி ஒவ்வொருத்தரும் பண்ணுவாரோ இல்லையோ, அதுல அந்த அது விஷம பிரவர்த்தியா எப்படி வருது? எல்லாரும் ஒரே மாதிரிதான் நடக்கணும். நீங்க சொல்ற பிரகாரம் பார்த்தாக்க எல்லாரும் ஒரே மாதிரிதான் இருக்கணும், ஒத்தர கூட விஷம பிரவர்த்தினா வரக்கூடாது, எல்லாரும் ஒரே மாதிரி பிரவர்த்தி இருக்கணும். ஏன்னா பாத்துக்கோங்க, முதல்ல சுத்தமா வர அவன பெருமாள் வந்து சிருஷ்டிச்சுட்டார், சுத்தமா சிருஷ்டிச்சுட்டாருனாக்கா அவ பிரதம பிரவர்த்தின்றத எப்படி இருக்கும்? அதான் ஒழுங்கா தானே இருக்கா, சுத்தமா இருக்கா? சுத்தமா இருக்கிறவளுக்கு தப்பு எப்படி பண்ணுவாவா? அப்ப அவ தப்பு பண்றான், ஒத்த வந்து பெரிய பாபத்தை பண்றான், இன்னொருத்தன் சாதாரண பாபத்தை பண்றான், இன்னொருத்தன் பாவமே பண்ணல புண்ணியமும் பண்ணல, இன்னொருத்தன் புண்ணிய ஒண்டி பண்றான். லோகத்துல அப்படின்னா பேதம் பாக்குறவே, இப்ப விஷம பிரவர்த்தி தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம், சமமான பிரவர்த்தின்னு யாருமே பார்க்கல. அதனால ஜீவஸ்வரூபம் எல்லாருக்கும் ஒண்ணுதானே, ஒரே மாதிரி. அதாவது ஞானம், ஞாத்திருத்தம், கர்த்திருத்தம் எல்லாம் ஒரே மாதிரிதான், ஞான வைக்கிற சமம் இருக்கான், உனக்கு கர்த்திருத்தம் இருக்கு, ஞாத்திருத்தம் இருக்கு, இதெல்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கணும். ஒரே மாதிரி இருக்கச்ச அப்போ ஒரே மாதிரிதான் பிரவர்த்தி இருக்கணும். ஆனா அப்படி இல்லையே. ஒரு உதாரணம் பாருங்க, இப்ப ட்வின்ஸா பிறக்கிற ரெட்டை குழந்தை, ரெட்டை குழந்தை பிறக்கச்ச ரெண்டு பேரும் ஒரே மாதிரிதான் இருக்கா? கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் ஒரே முஞ்சி ஒரே மாதிரியே இருப்பா. ஆனால் பிரவர்த்தி பிரவர்த்திங்கிறது எப்படி இருக்கும்? ஒரே சமயத்துல பிறந்ததுனாலயே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பிரவர்த்தி இருக்குவா? இல்லையே. தமிழ் சொல்லுவா பாருங்க, தாயும் சேயும் ஒன்னானாலும் வாயும் வயிறும் வேற வேற. ஒத்தி கர்ப்பிணியா இருக்கா, அவ வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கு, இப்ப இவ சாப்பிடுறா தாயார், தாயார் எதை எதை சாப்பிடுறாளோ அது அத்தனையும் அந்த குழந்தைக்கேதோ போறது வயிற்றுல. இப்ப என்ன அர்த்தம்? அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தையினுடைய வயிறு தனி, இவனுடைய வயிறு தனிதான், தாயாருடைய வயிறு தனிதான். தாயும் செய்யும் ஒன்னானாலும் வாயு வயிறு வேறு வேறு தானே என்பார். அதே மாதிரி ரெண்டு பிள்ளைகள் அது மாதிரி ட்வின்ஸ் மாதிரி ஒரே சமயத்துல பிறக்கிறா, எல்லாரும் ஒரே சமயத்துல சிருஷ்டிக்கப்படுறவா, அத்தனை பேருமே வெவ்வேறு சுபாவங்கள் தான் இருக்கா, பொருட்கி வேற சுபாவம் வேற. ரெண்டு பசங்க, ரெண்டு பசங்கள்ல ரெண்டு ட்வின்ஸா இருந்தா கூட ஒருத்தனுக்கு திதி பிடிக்கிறது இன்னொரு திதி பிடிக்கல, ஒருத்தனுக்கு காரம் பிடிக்கிறது இன்னொருத்தனுக்கு காரம் பிடிக்கல. ஏன் விஷம பிரவர்த்தி இருக்கா இல்லையா? விஷம பிரவர்த்தி இல்லாமல் லோகமே இல்லை. இப்ப இந்த முதல்ல கல்பம் ஆரம்பிக்கிறது, ஆரம்பிக்கச்ச ஜீவன்கள்னா படைக்கப்படுறார். தேவன்கள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்ட உடனே அவருடைய புரோட்டியை பாருங்க, நீ சொல்ற பிரகாரம் பூர்வப்பட்டு சொல்ற பிரகாரம் பார்த்தாக்கா எல்லாரும் ஒரே மாதிரி பிரவர்த்தி இருக்கணும். ஆனா சம பிரவர்த்தி இல்ல, விஷம பிரவர்த்தி தான் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பிரவர்த்திக்கிறான். அவனுடைய புத்தி, அவனுடைய மனசு, அவனுடைய இந்திரியங்கள், அவனுடைய இது. அதாவது ஒரு இது ஒரு ஸ்லோகம் எழுதின குத்தியமங்கலம் சுவாமி, அந்த ஸ்லோகம் எனக்கு மனதில் எடுத்து. அதாவது என்னன்னாக்கா, ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீ வந்து ஸ்திரீ கிட்ட ஒரு பிக்ஷுகன், சட்ட பிரம்மச்சாரி நேற்றுகன், ஸ்திரீகளையே பார்த்து அறியாதவன், அப்படிப்பட்டவன் பௌதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு கேட்பான். அவன் கேட்கிற சமயத்துல ஏதோ சப்தம் கேட்டு நிமிந்து பார்த்துட்டான். நிமிந்து பார்த்தாக்க அவனுடைய பிரஸ்ட பார்க்கிறான். பார்த்த உடனே அவனுக்கு பயமா போயிடுச்சு. அம்மா சரீரத்துல போய் இது மாதிரி கட்டி எல்லாம் இருக்கலாமா? உடனே வைத்தியம் பார்த்து நீங்க வந்து இது பண்ணி சஸ்திர சிகிச்சை பண்ணிக்கோங்க, வைத்தியம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறான். அவன் அந்த சமயத்துல ஒரு காம வெறி பிடிச்ச போக்கி அவன் பாக்கணும், ஐயோ இந்த மாதிரி இருக்கிறவள நமக்கு கிடைச்சானா எவ்வளவு இருக்கும், சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நீச்சமா நினைக்கிறான். அந்த சமயத்துல ஒரு வெறி பிடிச்ச நாய் வருது. அந்த நாய் என்ன பண்றதுன்னா அவருடைய பிரஸ்ட பார்த்துட்டு, ஐயோ இந்த மாம்சத்தை கடிச்சு சாட்டா எப்படி இருக்கும்ன்றது. வஸ்து ஒண்ணுதான், ஒரு யோகியோ அதை கட்டிங்கிற வைத்தியம் பண்ணிக்கொண்டார், ஒரு நேச்சன் நீச்சன் அவனும் அல்பமான புத்தியில பாக்கிறான். ஆனால் ஒரு நாயோ அதை தின்ற ஒரு வஸ்துவா பாக்கிறது. இந்த மாதிரி லோகத்துல திருஷ்டி, பிரவர்த்தி, காரியங்கள் இவைகள் அத்தனையுமே பார்த்தோம்னாக்க அவரவாளுடைய புத்தி, மனசு, இந்திரியம் இவைகளெல்லாம் வச்சுட்டுதான் பார்க்கணும். அது அதனாலதான் விஷம பிரவர்த்திங்கிறது லோகத்துல இருக்கு. அப்படி ஒரே மாதிரிதான மனசு எல்லாருக்கும் இருக்கணும், ஒரே மாதிரிதான இந்திரியங்கள் இருக்கணும்னு தோணலாம். ஆனா அப்படி இல்லை. அது காரணம் என்ன என்ன? அது விஷம பிரவர்த்திக்கு காரணம் ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்னது? ஒரு அதிர்ஷ்டம். ஒரு அதிர்ஷ்டம் இருக்குன்னு சொல்லணும், ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் தான் இருக்கு. அந்த அதிர்ஷ்டத்தினாலதான் இவன் இந்த மாதிரியாக பார்க்கிறான், இந்த மாதிரி பிரவர்த்தி விஷம பிரவர்த்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சமாதானம் சொல்லணும். இப்ப இந்த அதிர்ஷ்டம்னு சொன்னையே அதனுடைய சுரூபம் என்னன்னு கேட்கிறார் சுவாமி. இந்த அதிர்ஷ்டங்கிறது சுபாவம் சுரூபம் என்ன? ஒரு விஷம பிரயத்தனம் ஒன்னு இருக்கு. எல்லாரும் கற்ப ஆரம்பிக்கச்ச ஒரே மாதிரி பிறக்கிறார். பிறக்கிற சமயத்துல அந்த பிரவர்த்தியில வைஷம்யம் இருக்கு, வேறுபட்ட பிரவர்த்திகள். இவன் ஒரு மாதிரி பிரவர்த்திக்கிறான், அவன் ஒரு மாதிரி பிரவர்த்திக்கிறான், எல்லாம் இருக்கிறது. இப்படி பிரவர்த்திக்கிற சமயத்துல அதுக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. காரணம் அதிர்ஷ்டம் இருக்குதுன்றத நீ ஒத்துக்கிற, நானும் ஒத்துக்கிறேன். அந்த அதிர்ஷ்டத்தினுடைய சுரூபம் என்னது? அந்த அதிர்ஷ்டம்ன்றது என்னது அப்படின்னா, ஒரே மாதிரி இருக்கிற ஜீவன் விஷமமா பண்றான்னு சொன்னாக்கா விஷம பிரவர்த்தி இருக்குதுன்னாக்கா ஆத்மஸ்வரூபத்தில் அது கிடையாது. ஆத்மஸ்வரூபத்தில் அது இல்லை. ஆத்மஸ்வரூபம் எல்லாருக்கும் ஞானேகரசம், பிரத்யத்வம், அகந்தம் இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான் ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கு. அதனால ஆத்மஸ்வரூபத்தில் வைஷமியமே வராது. அப்போ ஏதோ ஒன்று பிராச்சீனமான அதுக்கு முன்னாடி கல்பத்துல இவன் பண்ண ஏதோ ஒரு அதிர்ஷ்டம், அது கர்மாவா இருக்கட்டும், அந்த கர்ம நிபந்தனை தான் அது. கர்ம நிபந்தனத்தினாலதான் இவனுக்கு இந்த மாதிரி விஷம பிரவர்த்தி வருதுன்னு சொல்லணும். அந்த கர்மான்றது அந்த கர்மாவனுடைய பலன் சொல்லணும். கர்மாவனுடைய பலன் சொன்னாக்க எம்பெருமானுடைய சங்கல்பத்தை காட்டிலும் வேறுபட்டது அது அன்று. பகவானுடைய சங்கல்பம் தான் அது. பெருமாள் சங்கல்பிக்கிறார் இந்த மாதிரி இந்த கர்மாவை பண்ணிட்டான், இந்த கர்மாவை பண்ணிடவே இந்த கர்மாவுக்கு ஏத்த பலன் இப்ப இவன் அனுபவிக்கிறான். அப்படிதான் வந்து முடியுறதுங்க. அதனால கர்ம நிபந்தனமான பிரவர்த்தி வைஷமியம் அது ஈஸ்வர சங்கல்பம் தான். ஈஸ்வர சங்கல்பத்தோடு வேற ஒண்ணுமே பண்ண சொல்ல முடியாது. ஏன்னா பாருங்க இது இயற்கையா வராது, சுவாபாவிகமா இயற்கையாக இவன் ஏதோ பண்ணிட்டான் அதுக்கு இவனுக்கு பலன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கர்மான்றது ஒரு அச்சேதனம், கர்மான்றது அச்சேதனம். அந்த அச்சேதனமான கர்மா பலத்தை தானா கொடுக்காது, தானா கொடுக்காது. ஏன் அப்படின்னாக்கா தானா கொடுக்கும்னு சொல்றோங்க, அப்படி வச்சிருந்தாக்கா ஏன் காலாந்திரத்துல வருது, ஏன் இப்பயே வரல? சில பேருக்கு உடனே வந்துடும், ஒருத்த வேலை செய்யறான், வேலை செஞ்சானா உடனே அவனுக்கு எஜமானத்தை சம்பாத்தியம் கொடுத்துருவான், பணத்தை கொடுத்துருவான் சம்பளத்தை. இன்னொருத்த வேலை செய்யறான் அவனுக்கு நாளினி திரும்போ அப்படிங்கிறான். ஏன் அது அந்த பேதம் இருக்கா இல்லையா? காரணம் என்ன? யாரு நமக்கு பணத்தை கொடுக்கறானோ, நான் வேலை செஞ்சேன்னா அந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எஜமானும் எனக்கு சம்பளம் தரணும். அந்த சம்பளம் தருதுன்றது அந்த எஜமான அதீனம், நான் பண்ண வேலையோட அதீனம் இல்ல. சில பேர் வேலையை வாங்கிட்டு பணம் தர மாட்டான், சில வேலை செய்யாமலே பணத்தை அள்ளி கொடுத்துட்டு போவோம் சில பேர். இதெல்லாம் ஏன்? அது காரணம் என்னன்னா கொடுக்கறவனுடைய சுபாவம், அது கொடுக்கறவனுடைய சுபாவம். இங்கேயோ எம்பரமான ஒருத்தருக்கான், வெறும் நம்ம பண்ண புண்ணிய பாபமே நமக்கு அப்படியே அது பரிணமிக்காது, பலமாக அதுவே பலமாக பரிணமிக்காது. நம்ம பண்ணாதான், நான் விதை விதைக்கிறேன், நான் விதை விதைக்கிறேன், விதை விதைச்சதுனால அந்த மரம் வருது, அந்த மரம் வருது. சொன்னா நம்ம கல்யாணம் கார்த்திகைன்னா பெருமாளுக்கோ கல்யாணம் கார்த்திகையோ என்ன விசேஷம் பண்ணாலும் சரி, வாழைப்பழத்தை தான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கும், அதுதான் பிரதானமானது. எத்தனையோ இது இருக்கலாம் பிரசாதங்கள், அதுல வாழைப்பழம், வாழைப்பழம் தான் உண்மையான பிரசாதம், சுத்தமான பிரசாதம். இதுல பார்த்தேன் பேஸ்புக்ல என்ன அப்படின்னா, நீங்க மீதி பழம் எல்லாம் பாருங்க, நம்ம வந்து நாகப்பழம் சாப்பிடுவோம், அதை நல்லா திருப்பிட்டு கறி சாப்பிட்டுட்டு ஒட்டையை திருப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, செடி வளர்ந்துடும், செடி வளர்ந்துடும். அது மாதிரி ஒரு மாம்பழம், மாம்பழத்தை கடிச்சு சாப்பிட்டு துப்பிய கொட்டையை போட்டு விடுவோம், அது வளர்ந்துடுறது. இப்ப அவன் என்ன சொல்றான் மீமாம்சகன்லாம், ஒரு விதை வச்சாக்கா அது சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் எச்ச பண்ணி எச்ச பண்ணி வந்ததுதான் அந்த பழங்கள்லாம். ஆனா வாழைப்பழத்துக்கு முதல்ல எச்ச பண்ணி வராது, வாழையடி வாழியா தானா வந்துட்டே இருக்கணும். அது நான் வந்து நான் வாழைச்செடி போட்டேன்னாக்கா அந்த வாழை தோப்பு வைக்கிறேன்னு சொல்லுவோம், அதுக்கு என்னால விதை போட முடியாது, விதை போட்டு வர்றதுன்றதே கிடையாது. ஒரு மரத்தை எங்கேயாவது ஒரு மரம் இருக்கும் வாழை மரம், அந்த வாழை மரத்தினுடைய அது குட்டி அது சின்ன சின்ன கண்ணு வந்துட்டே இருக்கும், அந்த கண்ணை பிடிங்கி தான் தருவா. காஞ்சிபுரம் ஆத்துல அடியே நீ திருப்பதி வந்துட்டேன் வித்யாபுரத்துல காரியம்ன்ட்டு, காஞ்சிபுரம் ஆத்துல ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட இருந்து ஒரு வாழை கண்ணு வச்சேன், போன வருஷம் வச்சாவோ வாங்கி நான் கேட்டேன், வாங்கி கொடுத்தா அதை இப்ப வச்சுட்டா அது இது ஆரம்பிச்சு வளர ஆரம்பிச்சுது. அது பழம் விடுறதோ காய் போடுறதோ அது இல்லை, அது இதுல வாழை வாழை மரத்தினோட அடியில ரெண்டு கண்ணும் வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரிதான் வந்துட்டு இருக்கு, அதனால இது எச்சப் பண்ணி வராத பழம் இது. அதனால பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம் போக்கியமா, அதனாலதான் அதை போக்கியமா பெருமாள் சமர்ப்பிக்கணும். மீது எந்த பழமா இருந்தாலும் அப்படி இல்லை, வாழைப்பழத்துக்கு அப்புறம் தான் மீது எந்த பழமா இருந்தாலும் பெருமாளுக்கு வாழைப்பழம் வண்டிதான் முதல்ல கொடுக்கறது பெருமாள் சமர்ப்பிக்கிறது அப்படின்னு வழக்க வச்சுட்டு இருக்கோம். மீதி பழம் விசேஷம் தான். அந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி ஒரு விதை, ஒரு விதை விதைக்கணும், விதை விதைச்சா அது மரமா வளருது, புஷ்பம் போக்குறது, காய் காய்க்கிறது, பழம் பழுக்கிறது, இது அத்தனையும் நமக்கு தருது. அவன் என்ன கேட்கிறான் மீமாம்சகன்னா, இந்த மாதிரி ஒரு விதைன்றது மரமா மாறி அதுதான் நம்ம பழம் கொடுக்கறது, அதுதான் பழ பலன் கொடுக்கறது, காயை கொடுக்கறது, பழத்தை கொடுக்கறது, எல்லாம் புஷ்பத்தை கொடுக்கறது, எல்லாம் கொடுக்கறது. உண்மையிலே மனுஷன் கொடுத்தான், ஈஸ்வரன் கொடுத்தானான்னு கேள்வி கேட்கிறான். அப்படி இல்ல, அந்த விதை போட்டது யாரு? ஒரு ஜீவன் போடுறே தான், ஒரு ஜீவன், ஒரு வெற்றி, அது பகவானா இருக்கட்டும் ஜீவனா இருக்கட்டும், நாம போடுறோம், நாம விதைய போட்டோம்னா அது காய் வளருது. இந்த மே மாசம் 26ஆம் தேதி திருப்பதியை விட்டு கிளம்பி காஞ்சிபுரம் வந்துட்டான், கிட்டத்தட்ட 4 மாசம் 120 நாள் மேல அங்க தங்கியாச்சு. இன்னைக்கு தான் வந்தேன். அந்த எங்க காலத்துல ஒரு மர மாமரம் இருக்கு திருப்பதியில, அந்த மாமரத்துல காய் காய்ச்சிருக்கு, நான் இன்னைக்கு பறிக்காமலே ஊருக்கு போயிட்டேன், அது பழுத்துக்கிறது கீழே வந்துருக்கு. எத்தனையோ காய் பழம் வந்துருக்கலாம், ஆனால் ரெண்டு பழம் அது விழுந்து அது வளர ஆரம்பிச்சிருக்கு. சின்ன மாங்கன்று இருக்கும், ரெண்டு மாங்கன்று இருக்கு. இப்ப பாருங்க, நம்ம எப்பயோ எச்சரி பண்ணி போட்ட மாங்கொட்டை அது மரமா வளர்ந்து அதுல இருந்து ரெண்டு பழம் வளர்ந்து ரெண்டு ரெண்டு மரம் கண்ணுக்குட்டி வர ஆரம்பிச்சிருக்கு, ரெண்டு மாங்கன்று வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அதுக்கு மூணு காரணம் என்னது, நம்ம முதல்ல வச்சுட்டுதான். அது இல்லைன்னாக்கா இந்த மாதிரி வரவே வராதே. அதனால ஒரு சேதனன் இல்லாமல் பலன்றது எந்த கர்மாவுக்கும் வராது. சேதனன் தான் பலத்தை கொடுப்பான், அதுதான் அதிர்ஷ்டம்னு சொல்றோம். அந்த அதிர்ஷ்டம் என்ன அர்த்தம், நம்ம பண்ற கர்மா அந்த கர்மா பேர்ல வரக்கூடிய பலன். அந்த பலன் எதனால வந்தது, பகவானுடைய சங்கல்பத்தினால வந்தது. அதை தவிர்த்து வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. எவனோ கொடுக்கணும், சாதாரண நம்மள மாதிரி இருக்கவா யாராலையும் கொடுக்க முடியாது. அதனால என்ன பண்ணணும்னாக்க, ஒரு பகவான் தர்க்கம், அது நீ ஒத்துக்கிற நானும் ஒத்துட்டேன். முதல் பிரவர்த்தியில யார் தரா, அந்த அதிர்ஷ்டத்துக்கு மூல காரணம் யார் அப்படின்னு இங்க கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் அது வந்து என்னன்னாக்கா சுதந்திரன் அவன் சொன்னான், அது கிடையாது. அந்த அதிர்ஷ்டம் இல்லாத போனா விஷம பிரவர்த்தி எப்படி வரும்னு நான் கேட்கணும். பாத்துக்கோங்க, ஒரு யுகம் முடியறது, இன்னொரு யுகம் ஆரம்பிக்கிறது, நிறைய ஜீவன்கள் அது ரொம்ப சிருஷ்டி பண்ற. அப்படி சிருஷ்டி பண்ணச்சே அத்தனை ஜீவன்கள் இவைகள் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கணும். விஷம பிரவர்த்தி இருக்குதே, அது காரணம் நீ சொல்லணும். நான் சொல்லிடுவேன் காரணம், அவன் அவ பொண்ணு பாபு ரூபமா பண்றா அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நீ என்ன சொல்லுவ, நீ அதிர்ஷ்டம்னு சொல்லுவ. அந்த அதிர்ஷ்டம் என்னது, அது பகவானுடைய சங்கல்பம். அந்த சங்கல்பத்தை தவிர்த்து வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. அதனால அது நீ ஒத்துக்க மாட்டே அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அப்ப என்ன தெரியுமாகும், பிரவர்த்தி வைஷமியமே வராம போயிருக்கணும். பிரவர்த்தி வைஷமியமே இருக்கக்கூடாது, ஆனா பிரவர்த்தி வைஷமியமே இங்க இருக்கு. இன்னொன்னு, நீ பிரவர்த்தி வைஷமியமே இல்லைன்னு சொல்லிட்டானாக்கா சார்வாக பட்சத்துக்கு தான் போகணும். உடம்பே ஆத்மான்னு சொல்றாரு, அந்த பட்சத்துக்கு போக முடியாது. அதனால இந்த வைஷமியம் இருக்கு. அந்த வைஷமியத்துக்கு மூல காரணம் அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டம் என்னது அப்படின்னா எம்பெருமானுடைய இது இருக்கு பாருங்க, சங்கல்பம். அதை தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது. அதனால பெரும் அந்தந்த விஷம் வைஷமியம் அந்தந்த கர்மாக்கள்ல, ஒவ்வொரு ஜீவனும் பண்ற கர்மாக்கள்ல வரக்கூடிய வைஷமியம் இருக்கே, பிரவர்த்தி வைஷமியம், அதெல்லாம் அதிர்ஷ்ட பேதத்தினால வருது. அவாவா பண்ற அதிர்ஷ்டம் கர்மா, அந்த கர்மாவுடைய பலன் அதிர்ஷ்டம், அதனால வருது அது. அந்த அதிர்ஷ்டம் என்னது அப்படின்னா ஈஸ்வர சங்கல்பத்தை காட்டு வேற ஒரு அதிர்ஷ்டம் இல்லை, அது யாருக்குமே கிடையாது. ஏன்னா ஈஸ்வரனை தவிர்த்து வேற யாருக்கும் சக்தி கிடையாது இந்த மாதிரி நமக்கு பலத்தை கொடுக்கறதுக்கு. ஏன், நான் தப்பு பண்றேன், என்ன தப்பு ஒருத்தன் சிக்ஷிக்க பாக்கலாம், சிக்ஷிக்க முடியுமா முடியுமா அவனால, ஏன்னா அவனுக்கு அது சக்தி இல்லை. அது கூட பகவான் தான் பண்றான்னு வச்சுக்கணும். அது சுனிட்ட விஞ்ஞான அதிகாரத்துல சுவாமி சேர்க்கிறார், எனக்கு என்ன ஆகணும் இருக்கான், அது ஐயப்பேர் என்ன வைக்கிறா, எல்லாரும் விசான்னு வச்சுக்கோங்களேன், எதனால விசாமு, எதனால விசாம், சுனிட்ட விஞ்ஞான அதிகாரத்துல சுவாமி சேர்க்கிறார், அவன் விசான்னு திருப்பி வைக்காத, அவன் விசான் நீ கஷ்டப்படாத, அவன் விசான்றதுனால நீ சந்தோஷப்படு. நிறைய சொல்ற சந்தோஷப்படு, என்ன சந்தோஷம் பண்ணும், என்னுடைய கர்மா வழியாக இது வந்து வையன், அதனால என்ன வெயில, என் கர்மா வழியாக என் உடம்பு வெய்யறான் அப்படின்னு நினைச்சுக்கோ. அதே மாதிரியாக ஐயோ இந்த மாதிரி எனக்கு இவன் ஞாபகப்படுத்துறானே, நான் பண்ண பாபத்தினாலதான் இந்த விஷயம் நான் கேட்கிறேன், அதனால நான் பண்ண பாபத்தை இவன் ஞாபகப்படுத்தினானோ இல்லையோ, அதனால அவங்கிட்ட எப்பொழுதும் நன்றியோட இருக்கணும், நன்றியோட இருக்கணும். மூணாவது, இவன் வந்து வெய்யறான் என்ன, இவன் வெஸ்ஸான்னாக்கா அப்ப என்ன அது தெரியுமா, சப்யமானசு எப்பாபம் சபந்தமதி எச்சடி, யாரு நம்மளை வெய்யறாளோ அவ நம்முடைய பாபத்தை எல்லாம் வாங்கிட்டு இருக்காளாம். அது மாதிரி சபதா எத்கிருதம் புண்ணியம் சபந்தமதி எச்சடி, அதான் யாரு சபதா சத்தியமானவன் பேசு. ஒருத்தன் சாபம் பண்றான் வெய்யறான், வெஸ்ஸானாக்க என்ன வெஸ்ஸானாக்க என் பாவத்தெல்லாம் எடுத்துக்கிறான், அதே மாதிரி அவன் பண்ண புண்ணியத்தெல்லாம் எனக்கு கொடுக்கறான். அங்க சுவாமி சாய்க்கிறார், அவளை பார்த்து நம்ம பஷ்டாத்தாபப்படணும், பஷ்டாத்தாபப்படணும், பரிதாப பண்ணுமா, ஐயோ இப்படி அவன் பண்றானே, என்ன பண்றான், என்ன வெய்யறது இல்ல, என்ன வெஸ்ஸு, என்னுடைய பாபத்தை அவன் வாங்கிண்டு அவனுடைய புண்ணியத்தை எனக்கு கொடுத்துட்டோ, தனக்குத்தானே துரோகம் பண்ணிக்கிறானே, தனக்குத்தானே கெடுதல் பண்ணிக்கிறானே இவன் அப்படின்னு அவங்கிட்ட கருணையோட இருக்கணும். கடைசி ஒரு வட்டி அடிக்கிற இதெல்லாம் ஈஸ்வரன் அளவிடா விளையாட்டுடையவன், லீலா வினோதங்கள் எம்பெருமான் நிறைய லீலை பண்றான் விளையாடுறான். அந்த லீலையில இதுவும் ஒண்ணு, ஏன்னா நம்மள மாதிரி இந்த ஜீவன்கள் இதெல்லாம் எவ்வளவோ புண்ணியபாவம் பண்ணும், அந்த புண்ணியபாவத்துக்கு அனுகுணமாக நம்மளை இது பண்ணிண்டு சிக்ஷை பண்ணிண்டு நாம நல்லது பண்ணாக்கா நல்லது கொடுத்து கெட்டது பண்ணா கெட்டதை கொடுத்து இவன் அதை விளையாட்டா நினைச்சிட்டு இருக்கான், அவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னுட்டு கையை கும்பிடுது அவளுக்கு அந்த சிந்தனை போறோம் அப்படிங்கிற சனிஷ்ட விஞ்ஞான அதிகாரத்துல. அதனால இப்ப இதனால என்ன செய்யறது, கர்மான்னு ஒண்ணு இருக்குது, அந்த கர்மாவானது நாம பண்ணினோம்னாக்கா அதுக்கு அனுபவிச்சுதான் தியானம், அந்த பலனை கர்மா தானே கொடுக்காது, அது என்ன பண்ணும், பகவானால கொடுக்கப்படுறது அது. ஏன்னா வேற யார் இருக்கா கொடுக்கறதுக்கு, சுவச பலப்படாகன்ற தேசிகன் அவங்கதான் நமக்கெல்லாம் பலன் கொடுக்கணும் இல்லையோ, அந்த சக்தி எம்பெருமான்ட்டு தான் இருக்கு, எல்லாமே இவங்கிட்ட இருக்கிறதுனால நாம என்ன பண்ணணும்னாக்கா பகவானடியாக தான் பார்க்கணும். அதனால எம்பெருமானுடைய சங்கல்பத்தை தவிர்த்து வேற ஒரு அதிர்ஷ்டம்ன்றது கிடையாது. அதனால இது இதான் நியமனம், இதான் நியமனம், எம்பெருமானுடைய நியமனம், நியமன பேதம் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நியமனம் பண்றான். நீங்க ஒண்ணு பண்ணீங்கன்னா உங்களுக்கு, நான் பண்ண தப்புக்கு எனக்கு, நீங்க பண்ண புண்ணியத்துக்கு உங்களுக்கு பலன், இந்த மாதிரி எம்பெருமான் பண்றான். இதான் எம்பெருமானுடைய பலப்பிரபக்தம். அதனால இது வந்து முதல் இப்ப எங்க வழியில நீ வந்துட்டியே, இப்ப அதிர்ஷ்டம் தான் காரணம்னு சொன்னேன், முதல்ல அந்த விஷம பிரவர்த்திக்கு என்ன காரணம், முதல்ல ஜென்மம் ஆரம்பிக்கச்சு கல்பம் ஆரம்பிக்கச்சு விஷம பிரவர்த்திக்கு என்ன காரணம்னு கேட்டோம், என்ன விஷம பிரவர்த்தி இருக்குது என்னட்டு, அதுக்கு பதில் என்ன சொன்ன, அவன் அதிர்ஷ்டம் தான், அவன் அதிர்ஷ்டம்ன்றது என்னது, எம்பெருமானுடைய சங்கல்பத்தை தவிர்த்து வேற ஒண்ணும் கிடையாது. சங்கல்பம் என்ன அர்த்தம், நியமனம், அந்த நியமனம் எப்படிப்பட்டது, அந்தந்த கர்மாவுக்கு அனுகுணமான பலத்தை கொடுக்கிற நியமனம், அந்த அனுபூதியை கொடுக்கிற நியமனம். என்ன சாமி அங்கே முன்னாடி இருக்க, அதனால அதுல இருக்கு அந்த கணக்குல பார்க்கணும், அதுதான் இந்த சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் அது ஈஸ்வரனுடைய நியமனத்தினாலதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, ஈஸ்வரனுடைய நியமனத்தினாலதான், அதிர்ஷ்ட நியமனத்தினாலதான் வருது. அப்போ இவன் வந்து அவன் உடனே கேக்குறான், இல்ல இப்ப சாட்சித்துவம்னா இருக்கோ இல்லையோ, ஏன்னா சர்வசாட்சி சசாட்சின்னுட்டு எல்லாத்தையும் பகவான் பார்த்துட்டு இருக்கான், எல்லாத்தையும் பகவான் பார்த்துட்டு இருக்கான். இப்ப நம்ம வந்து பெருமாளை போய் சேவிக்கிறோம், பெருமாளை சேவிக்கிச்ச பெருமாளை சிரிச்ச முகமா ஆள் இருக்க மந்த ஆசம் அற்புதமான அழகு, தேவ பெருமாளை போனாலும் சேவிச்சோம் என் முதாநிதி இவ்வளவு அழகா இருக்கார், தேவ பிரகாசம் சேவிச்சேன் இன்னும் அழகா இருக்கார், அழகான சிரிப்பு, அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம், தேதியினோடு சொல்லிட்டு இன்றோ நாளையோ என்று ஓவென்று நகை செய்கின்றானே, மோட்சம் இந்த கொடுத்தேன் வா இப்ப வேணாம் ஏதோ தேகாசாணி என் உடம்பு முடிய சேர்ந்தாராம், அதனால அதிகார சொல்ற சுவாமி இன்றோ நாளையோ ஒவ்வென்று நகை செய்கின்றானே, இன்னைக்கா நாளைக்கா நீ டாஸ் போட்டு இன்னைக்கு பண்ணலாமா நாளைக்கா நீ கேள்வி கேட்டு பாரு நீ அப்படின்னு பரிகாசம் பண்றானா, அவன் சிரிக்கிறது அதான் காரணம் தேவப்பெருமான் சிரிக்கிறத பார்த்து. நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம உள்ள போய் நான் போய் பெருமாள் சேர்ச்சேன், மானவோபரம் சாப்பிட்டு இந்த மாதிரி பெருமாள் நாராயணா வரதா அப்படின்னு சொல்றோம். அப்ப பெருமாள் சிரிக்கிற பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்ட, எங்கிட்ட என்னவோ தப்பு பண்ணாத மாதிரி எங்கிட்ட வந்து கைகூப்பிடியே அப்படின்னு நம்மளை பிரயாசம் பண்ற மாதிரி இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? எதுவுமே பகவானுடைய சிரிப்பு இருக்கு, அந்த சிரிப்புக்கு பல அர்த்தங்கள் அவாவாவுடைய மனசுக்கு ஒண்ணு தெரியும். நம்ம என்ன தப்பு பண்றோமோ அதை மீறி நாம என்ன பண்றோமோ அதை பார்த்துட்டு பகவான் என்ன பண்றான் அப்படின்னாக்கா இதான் பண்றான். நம்ம என்ன பண்ணாலும் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். சாட்சி சாட்சி அதை வச்சிருந்தா அவனுக்கு பலன் கொடுக்கிறான். அதனால சாட்சி சொன்ன கொஞ்சம் அவன் எம்பெருமானுக்கு சாட்சித்தான் இருக்கு. அது வேதங்கள் இவைகள்லாம் காமிச்சிட்டு போயிருந்தது சாட்சித்துவம் அவனுக்கு இருக்குன்னு. அதெல்லாம் கூட எப்படி இருக்கு? சாட்சித்துவம், உதாசீனத்துவம், அனுமந்திரத்வாதிகம், அனுமந்திரத்துவம், பிரேரகத்துவம், எத்தனை இருக்கு, அவைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் இருக்கிற சமயத்துல இதுல எப்படி வரும், பிரவர்த்திக்கிறதுல எப்படி வரும், நம்மளை பிரவர்த்திக்கு பண்றானோ இல்லையோ, அதாவது வைஷமியம். முதல் பிரவர்த்தியில வைஷமியம் ஒண்ணு சொன்னானே அது, அதுக்கு பதில் சொல்ற வாஸ்தவம் தான். எம்பெருமான் எந்த பிரவர்த்தியா இருந்தாலும் அவன் தான் நம்மளை பிரேரிக்கிறான், தூண்டுகிறான், அவனையும் நம்மளை பண்ண வைக்கிறான். ஆனா இதுல இப்ப சாட்சித்துவம் சொன்னோம், பிரேரகத்துவம் சொன்னோம், இந்த மாதிரி அனுமந்திரத்துவம், உதாசீனத்துவம், அது மாதிரி கர்த்தத்துவம், காரியத்துவம், பலப்பிரதத்துவம், இந்த மாதிரி எல்லாம் சொன்னோம். அத்தனையுமே பிரமாணிக்கும். ஏன்னா அந்தந்த அவஸ்தையில பார்க்கணும், அந்தந்த அவஸ்தை தசை. உதம் பாக்குறான், உதம் பாக்குறான் ஆச்சாரியர் என்ன பண்றார் அப்படின்னா, அவன் பார்க்கச்ச சுவாமி வந்து தீர்த்தாமாடின் இருக்க, தீர்த்தாமாடின் இருக்கேன்னா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு நிலையில பாத்துட்டு வந்திருக்கா, ஒவ்வொரு நிலையில கர்த்தால இருந்து தீர்த்தாமாரதுல இருந்து ஆரம்பிச்சு ராத்திரி யோகம், யோகம்னு நித்ரா பெருமாளோட சேர்றது தூங்கும், அது வரையும் தான் ஒவ்வொருத்தனும் பார்த்துட்டு இருக்கா. அவ எதை எதை பாக்குறாளோ அதை அத சொல்றா. அந்த மாதிரி பகவான் ஒத்தனுக்கு சாட்சியா இருக்கான், ஒத்தனுக்கு அனுமந்தா, என முதல் பிரவர்த்தி நம்ம என்ன பண்றோம் பாத்துக்கலாம், அதுக்கு அனுமந்தா, ரெண்டாவது காரகன் அதான் காரைத்தா, மூணாவது சுதந்திர கர்த்தாவே, நாலாவது பொதுவா அனுமந்தாவா இருக்கான், இன்னொரு சில இடத்துல உதாசீனா இருக்கான். இது அத்தனையுமே பிரமாணிக்கம் தானே, அந்தந்த நிலையை இட்டு பேசணும். அந்தந்த நிலை அவருடைய நிலை எது அதை வச்சு பேசணும். அதனால எல்லாமே பிராமணிக்கம் தான். அதனால இது அத்தனையுமே தோஷமே கிடையாது, அவைகள்லாம் கூட சரியா இருக்கு. என்னோட துல்லியமான பிரமாணம் வேதம் சொல்றது, நேர அனுபவிக்கிறமே, நேர அனுபவிக்கிறோம். பெருமாள் நேரம் வந்து பேச மாட்டார், நீ இதை பண்ணு இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்ல மாட்டார். பெருமாள் என்ன செயல காமிப்பார், காரியத்தை கொண்டு காரணத்தை அனுமானம் பண்ணிக்கணும். நான் அது எனக்கு பணம் வந்துருத்தா, அல்லது நான் நிம்மதியா சுகமா இருக்கனா, அதுக்கு காரணம் என்ன? அது பெருமாளுடைய சங்கல்பம். அந்த பெருமாளுடைய சங்கல்பம் இருக்கதான் நான் இருக்கேன், இதுதான் நான் புண்ணியம் பண்றேன். அந்த புண்ணியத்துக்கு என் பெருமான் படத்தை கொடுத்தான், அந்த புண்ணியத்துக்கு எம்பெருமான் பலதை கொடுக்கிறான். அதனால இது வந்து எம்பெருமான் நம்மளுக்கு அனுப்பி வைக்கிறது அர்த்தம். அத இந்த காரணத்தை கொண்டு நம்ம காரியத்தை, நம்ம இது காரியத்தை கொண்டு காரணத்தை ஊகிச்சுக்கணும். அதனால இது பிரமாண சித்தம். இது அது வந்து இந்த பிரேரகத்துவம் வந்து பாருங்க, ஐயோ அவன் சாட்சியா தானே இருக்கான், சாட்சின்னு பார்த்துட்டு இருக்கான் தான், அவன் எப்படி பிரேரகனா இருப்பான், அவன் எப்படி நம்மளை வந்து தூண்டுகிறவனா இருப்பான், அதுக்கு இதுக்கு விரோதமே கிடையாது. சாட்சிங்கிறது வேற வியக்தி, சாட்சிங்கிறது வேற வேற வியக்தி கிட்ட, பிரவர்த்தகத்துவம் இன்னொரு வியக்தி கிட்ட. ஒவ்வொரு திசையில ஒவ்வொரு வியக்தி கிட்ட இந்த அனைத்து தர்மங்களும் அன்வைச்சு. ஒரே சமயத்தில் அனைத்தும் வருமா? ஒரே ஜீவன் அவங்கிட்ட எடுத்த உடனே சாட்சியத்தை வந்துருத்து, பிரேரகத்தை வந்துருத்து, உதாசீனத்தை வந்துருத்து, அனுமந்திரத்தை வந்துருத்து, பலப்பதத்தம் சொல்ல முடியுமா? அவர் கிரமம் தானே பார்ப்பான். முதல் பிரவர்த்தி, இரண்டாம் பிரவர்த்தி, மூணாம் பிரவர்த்தி எல்லாத்தையும் பார்த்து அதுதான் அவன் பிரவர்த்திப்பான். அதனால இந்த பிரவர்த்தகத்தது சரி வராதே, அது தடுத்து விடும் அப்படின்றத தவறது. இன்னொன்னு வந்து அங்க இதுல வந்து தத்துவசாரத்துல தத்ரோபேக்ஷிய தத்துவோனுமத்திய அப்படின்னு ஒரு பதம் போட்டிருக்கார் நடாது பெருமாள். இவன் நடாது பெருமாள் இது சாதிச்சிருக்கார். முதல் பிரவர்த்தியில உபேக்ஷ உபேக்ஷாசீலன் உதாசீனா இருக்கான், அலட்சியமா இருக்கான், அவன் திரும்பி கூட பாக்குறது இல்ல அப்படின்னுட்டு முதல் பிரவர்த்திக்கு சொன்னார் தத்ரோபேக்ஷிய. அப்புறம் தத்தோ அனுமத்திய இரண்டாவது பிரவர்த்தியில இருந்து அனுமந்தாவா இருக்கான் அப்படின்னு நடாது பெருமாள் சாதிச்சிட்டார். இப்ப நடாது பெருமாள் சாதிச்சதுதான் அப்பிள்ளார் வந்து தேசிகனுக்கு உபதேசிச்சிருக்கார். அப்ப தேசிகன் நடாது பெருமாளுக்கு விரோதமாக சொல்லுகிறார், நடாது பெருமாள் திருவள்ளத்துக்கு விரோதமாக சொல்லிவிட்டே அப்படின்னு யாராவது சொன்னாக்கா அதுக்கும் சொல்ற சுவாமியே சொல்ற அந்த மாதிரி அவன் சொல்லிருக்கார். அது கூட இந்த மாதிரி பாருங்க, அதாவது சாமானிய காரணம் விசேஷ காரணம் அந்த மாதிரி கர்த்தா காரியத்தா உதாசீனன் அனுமந்தா பிரேரகன் பரப்பிரதன் இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு பாருங்க. எல்லாத்தையும் பார்த்தாக்கா தத்துவசாதத்தை சொன்னதும் சரியா போயிடும். உதாசீனன் இருக்கிறதுனாலதான் அந்த உபேக்ஷன் சொன்னார். அதான் சுவாமி என்ன குமார் வரது சீனத்தில் என்ன பண்றான், ஜல மாதிரி பயிருக்கு ஜல மாதிரி சாமானிய காரணமா இருக்கிறதுனால இவன் உதாசீனாக இருக்கிறான். உதாசீனன் இருக்க பேரு. அதுக்கப்புறம் அந்த கர்மாவை பார்த்துட்டு முதல் பிரவர்த்திய, அப்போ இரண்டாவது பிரவர்த்தியில அந்தந்த கர்மானு அவன் பண்ண கர்மானுகுணமாக இவன் அதுக்கு சமாதானம் இது இது பண்றான். அனுமந்தாவா இருக்கான், நீ நல்லது பண்ணியா, நீ நல்லதே மேல பண்ணு, நீ கெடுதல் பண்ணினாக்க நீ கெடுதல் திருப்பி பண்ணுவ, ஏன்னா அது கர்ம பலன். அதனால முதல் பிரவர்த்தியோ இரண்டாம் பிரவர்த்தியோ மூணாம் பிரவர்த்தியோ எல்லாத்திலையும் எம்பெருமானுக்கு காரணத்தும் உண்டு, எல்லா காரணத்தும் உண்டு. அது உண்டுன்னு சொல்றதுனால நாம சித்தாந்த விரோதம் ஒண்ணும் வந்துடாது, விரோதம் வந்துடாது. முதல் சோதரியா சொன்னோ வந்து அதிர்ஷ்டத்துக்கு அதாவது புண்ணிய பாபுரூப கர்மாவுக்கு அதீனமாதான் நம்ம உலகத்துல காரியம் பண்றோம், காலத்துக்கு அதீனமாதான் காரியம் பண்றோம், அந்த மாதிரிலாம் நிறைய சொன்னோம். அதுக்கெல்லாம் ஒண்ணு நம்ம பிரவேசனம் இருக்குமோ இல்லையோ, இந்திரிய பிரவேசம், இந்திரிய பிரவேசம். நே நீ கார்த்தால எட்டு மணி வரையும் தான் நான் காஞ்சிபுரத்துல வந்துட்டேன், அதினமும் அங்க ரொம்ப பிடிச்சிருந்தது. நாலு மாசம் எடுத்து அங்கே இருந்து திருப்பதி வரத்துக்கு அது கூட ஏதோ மீட்டிங் சொல்றதே வந்துட்டேன். இந்த மீட்டிங் முடிஞ்சு போச்சு, நாலு வந்து ஒண்ணும் இல்ல, அது குழந்தை மாத்திரியும் போக முடியாது, அந்த ஆச்சு திருப்பி இ பாஸ் எல்லாம் வாங்கி போனா வேண்டாம். ஆனா பாருங்க இந்த மாதிரி நான் அங்க இருந்தது ஒரு சுகத்தை அனுபவிச்சுட்டேன், இங்க வந்தா என்ன ஆறுது, அங்க இருந்த ஒரு கலகலப்பு, அங்க நாலு பேர் நமக்கு வேண்டியவா எல்லாரையும் பார்த்து பழகிட்டு இருக்கோம், இப்ப அங்கே இங்க அது இல்லை. அதனால அப்படியே இது மாதிரி இருக்கு, தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி இருக்கு, குவாரண்டைன் மாதிரி இருக்கு. இப்ப இங்க ரெண்டு பேருக்கும் குவாரண்டைன் மாதிரி தனிமைப்படுத்த மாதிரி இருந்தது, அப்படியே வெறுப்பா இருக்கு, வெறிச்சோடி போன மாதிரி இருக்கு ஆமே. இப்ப இது ஏன், இது இந்திரிய பரவசனா மாறிட்டு, நானு ஒரு யோகியா இருக்கிறவனுக்கு எப்படி இருக்கணும், அதுவும் ஒரு இடம்தான், இதுவும் ஒரு இடம்தான், எல்லாமே ஒரே விபூதி தானே, பெருமாளுடைய விபூதி தானே, அது தேவ பெருமாள் விபூதி, இது திருவேங்கடனுடைய விபூதி. அதனால திருவேங்கடனுடைய விபூதி அப்படிட்டுமே இந்த இடத்துல அதுதான் பார்க்கணும். நானு ஏன் எனக்கு மனதில் கஷ்டம் வந்தது, தேவரந்த ஆண்டவன் சொல்லுவா சொல்றோம், தேவரந்த ஆண்டவன் ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு எழுந்துள்ளனர், அங்க போய் ஆண்டாள தாயார் சேவிக்கணும் அப்படின்னு அங்க எழுந்துள்ளனர். போகச்ச தன் தான் தங்கின இடத்துல இருந்து பெருமாள் சேவிக்க போறார், தயாரின் பிரமாணியம். அப்போ ஒரு போலீஸ்காரன் நின்றுதான் திறமணிச்சுண்டு திறமணிச்சுண்டு ஜனங்கள் எல்லாம் எப்படி கோவிலுவான்னு ஒழுங்குபடுத்தின்னு இருந்தார். திருமணம் இருக்கிறத பார்த்த உடனே கேளுந்தவனன் கேட்டேனா, என்னப்பா இது திருமணம் இருக்கியே, தாயார் சந்நிதியில போய் இந்த மாதிரி கைங்கறி பண்ண கூடாதா, எங்கேயோ ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல இருக்கியே அப்படின்னு கேட்டேறான். அதுக்கு அந்த போலீஸ்காரன் சொன்னேனா, என்ன சுவாமி உங்களுக்கு தெரியாதா, அந்த இடமும் என்ன தாயார் சந்நிதியும் சரி, சோ இந்த இடத்துல நான் ஊருக்கு எடுத்தவனும் சரி, எல்லாம் அவரோட விபூதி தானே, அவருடைய சந்நிதி தானே, எல்லாமே அவருக்கு சொந்தமான இடம், அவருக்கு சொந்தமான இடத்துல அங்க இருந்தா என்ன இங்க இருந்தா என்ன ரெண்டும் ஒண்ணுதான், எனக்கு ரெண்டும் ஒண்ணுதான், அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது என் பேர் அந்த போலீஸ்காரர். இவருக்கு மனசே கேட்கல, வந்து நமக்கு இந்த மாதிரி தோணல, நம்ம போய் ஏதாவது கேட்டுமே வர அப்படின்னு நினைச்சுட்டு அன்னைக்கு ஆசிரமத்துக்கு எழுத்தார். அடுத்த நாள் திருப்பி தாயார் சேவைக்கு வந்தார். வந்தாக்க அதே போலீஸ்காரர் தாயார் சன்னிதிக்கு உள்ள நின்று பக்கத்துல அங்க ஒழுங்குபடுத்திட்டு இருந்தார். வர்ற பக்த சேவார்த்திகள் இப்படி போக அப்படி போன்னு சொல்லிட்டு இருந்தார். இவருக்கு ஆச்சரியம், நேத்து ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல பார்த்தோம், இன்னைக்கு இங்க பாக்குறேன் வேணும். அப்போ அந்த போலீஸ்காரர் என்னப்பா நேத்து அங்க பார்த்தேன் இங்க பாக்குறேனே அப்படின்னு, அதுக்கு அவர் சொன்னேன் போலீஸ்காரர் ஆசிரமம் தான், நேத்து பிறகு எனக்கு ஆச்சாரிய கடாட்சம் வரல, நேற்று தேவரீகத்துல திருக்கண் பார்வை அடியன் பேர்ல வந்துருச்சு, அந்த ஆச்சாரிய கடாட்சம் வந்துடவே தாயாருடைய சன்னிதி அவ பக்கத்திலே கொண்டு வந்து விட்டுச்சு அப்படின்னு சொன்னேன் அந்த போலீஸ்காரர். தேவனவனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருப்பான், ஐயோ அவங்கிட்ட மாட்டி நம்ம தான் தோத்துன்னு போயிட்டு இருக்கோம், என்ன அழகா பேசுறான் இந்த போலீஸ்காரன், நேற்று கேட்டதுக்கு தாயார் எல்லா பூமியும்ட்டான், இப்போ இந்த இது ஆச்சாரியர்களா தாயார் பாருங்க, ஒரு யோகி மாதிரி என்ன அழகா அந்த போலீஸ்காரன் பேசினார். இந்திரியத்துக்கு புரோகதம் இல்ல, ஏதோ ஒரு இடம் கிடைச்சதே, இந்த மட்டுமே நமக்கு கிடைச்சதே பாக்கியம் அப்படின்னு நினைக்கிறார். இந்த மாதிரி இந்திரிய பிரவசாலாம் நம்ம இருக்கவேன், அதனால நம்ம எண்ணோட்டங்கள்லாம் எவ்வளவு மாறுறது அதை வந்து ஒத்துக்கிறேன். நீ ஆனால் ஈஸ்வரன் இருக்குமே, ஏதோ ஒரு கையில் இருக்கு, இது இந்த காய் பயிர் கலக்கணக்கு ஏதோ இந்த மாதிரி, இந்த மாதிரி சிந்தனை வரணும் எல்லாருக்கும், அதை விட்டுட்டு கஷ்டப்படக்கூடாது, அங்க இருக்குமே இங்க இருக்குமே எல்லாம் பகவானுடைய விபூதி. ஆனால் இந்திரிய நினைக்கிறான் பண்ணாததுனால இந்திரியத்துக்கு அதிகமா நாம போயிட்டோம், இந்திரியத்துக்கு அதிகமா நாம போயிட்டோம், அதெல்லாம் மாத்திரம் ஒத்துக்கிறேன், ஆனா ஈஸ்வரனுக்கு மாத்திரம் ஒத்துக்க மாட்டேன் அர்த்தம் அது. அதனால எப்பொழுதுமே எம்பெருமான் சுதந்திரன், சுதந்திரமான கர்த்தா எம்பெருமான் மாத்திரமே, அவனுக்கு அந்த கர்த்தாவாக கிச்ச காரியத்துவம் பண்ணி வைக்கிறவன், பண்றவன் பண்ணி வைக்கிறவன், பெருமானே பண்றவன், பெருமானே பண்ணி வைக்கிறவன் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் எல்லாம் ஒரே இடத்துல சேர்றதா இல்லையா, ஒரே இடத்துல சேர்றது, என் பொண்ணு என்ன அப்பா கூப்பிடுறது, என் கிருஹிணியோ என்ன பர்த்தா அப்படி பாக்குறா, எங்க மாமனாரோ என்ன வந்து மாப்பிள்ளைன்னு என் அக்கா தங்கைகளோ என கூட பிறந்தவன்றா, எங்கப்பாவோ என்ன புள்ள என்ற ஒரே ஒரு வியக்தி, அதுக்கு எத்தனை தர்மங்கள் வருது, எத்தனை பேர் பாருங்கோ, அப்பா நான் ஒத்தந்தான், அப்பா இப்ப நான் தாத்தாவும் ஆயிட்டேன், ரெண்டு பேர்த்துகள் இருக்கா பேரன் இருக்கா, அதெல்லாம் தாத்தாவும் ஆயிட்டேன் நானு, ஒரே வியக்திக்கு எத்தனை பேரு, இதான் விரோதமா, அப்பா வந்தா தாத்தாவா இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா, முடியாது, அந்தந்த மனுஷாலும் கேட்ட மாதிரி தான் அது. அத மாதிரிதான் இங்கேயும் எவன் ஒருவன் முதல்ல பிரவர்த்திக்கிறானோ அந்த சமயத்துல பெருமான் உதாசீனன், ரெண்டாவது பிரவர்த்தி வரைச்சு அவன் உணர்ந்தா, மூணாவது வருஷத்துல பழங்குடிச்சு அவன் பழப்பதான், அதை எல்லாத்தையும் என்னென்ன பண்றான் ஒரே பார்த்துட்டு இருக்கானோ இல்லையோ அப்ப அவன் சாட்சி. இந்த மாதிரி எல்லா கிரமத்திலையும் பாருங்கோ, பார்த்தாக்கா எந்த விரோதமும் வராது. அதனால நீ வந்து பிரதம பிரவர்த்தி பிரதம பிரவர்த்தினா உன்னால ஒண்ணு சொல்ல முடியாது. அந்த பிரதம பிரவர்த்தின்றது என்னது, நேற்று உத்தம சுவாமி சொன்ன பாருங்க, அதாவது இவன் பண்ற ஒவ்வொரு காரியத்திலையும் எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் அதன் முதல் பிரவர்த்தி அந்த பிரவர்த்தியே என்பதை பார்க்கலாம். அதுவும் எப்படி, என்னுடைய சேஷன், என்னுடைய சொத்து இவன், இவன் இத மாதிரி பண்றான். அந்த இதுல நான் கொடுத்த இந்திரியம், நான் கொடுத்த உடம்பு, நான் கொடுத்த மனசு, நான் கொடுத்த புத்தி, நான் கொடுத்த சரீரம், அதை கொண்டு இவன் பண்றான். அப்படி பண்ணச்ச அது இவன் அதிகம் தானது, என்ன பண்ணி வைக்கிறான், இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துட்டேன். இந்த குதிரை கிருஷ்ணன் சொன்ன பாருங்க, சேரவட்டி குதிரை ரதம் சேர் அந்த சொன்ன மாதிரி அது மாதிரி இடத்துல பார்த்தாக்க நம்ம யாருக்குமே விரோதமாக சொல்லல. எல்லா ஆச்சாரியர்களும் இதே மாதிரிதான் சொல்றார். அந்த விஷயத்தையா அந்த விஷயத்தினால் அந்த விஷயத்துதான் இங்க சொல்லிருக்கிறது, அந்த விஷயத்துதான் சொல்லிருக்கிறதெல்லாம். அதனால எதுவுமே தோஷம் இல்லை, எதுவுமே தோஷம் கிடையாது. அதனால தேசியம் சொன்னது சாத்தியது இந்த விஷயம்தான். இப்ப ஸ்லோகம் பாருங்க, க்ஷேத்ரஜ்ஞானாம் சமானாம் விஷமயதனத சாதிருஷா திருஷ்டபேதாத் நாதிருஷ்டம் துன்யதிஷ்டம் நியமனபிதயம் ஹீஷிதுஸ்தத்ர பாவ்யம் சாட்சித்வாத்யஞ்ச நேதுஹு சமநியமமிதம் பிரேரகத்வம் நருந்தே பாஷ்யாதி க்ரந்தலேஷோபி அவஹித மனசாம் ஐதமஸ்யம் பஜேத. கல்பாத கல்ப முதல்ல ஆரம்பங்கள் எல்லாம் க்ஷேத்ரஜானம் சமானம் சமானம் க்ஷேத்ரஜானம் ஒரே மாதிரி இருக்கா, ஜீவன் எல்லாம் சமமா இருக்கா, எல்லாரும் ஒரே மாதிரிதான் பிறக்கிறார். அவன் சொல்ற பிரகாரம் ஒருபடி சொல்ற பிரகாரம் ஒரே மாதிரிதான் இருக்காவா. அப்போ விஷம எத்தனத்தார், விஷம எத்தனத்தார், அதாவது இந்த பிரவர்த்தி எல்லாம் இருக்கே அந்த பிரவர்த்தி எல்லாம் எப்படி இருக்கு, முதல் பிரவர்த்தி எப்படி, ரெண்டாம் பிரவர்த்தி எப்படி, அதெல்லாம் எப்படி இருக்கு. முதல் பிரவர்த்தியில வேணும் அதுலயே விஷமம் தெரிகிறதே. நான் ஒரு பிரவர்த்தி பண்றேன், இன்னொருத்தர் ஒரு பிரவர்த்தி பண்ற, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரவர்த்தி இருக்குது. அதை பார்த்துட்டு இருக்குமே லோகத்துல, லோகத்துல அதை பார்த்துட்டு இருக்கும். அதுக்கு காரணம் என்ன, தாதிருஷ அதிருஷ்ட பேதா, அந்தந்த பிரவர்த்தி அனுகுணமான அதிர்ஷ்டம் அதனுடைய பேதத்தினாலதான் வருந்தது, அதனுடைய பேதத்தினாலதான் வருந்தது அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டம்ன்றது என்னது அப்படின்னு, அது ஈஸ்வர சங்கல்பாத்து அந்நியதன. அதனால ஈஸ்வரனுடைய சங்கல்பம் நம்ம பண்ண புண்ணியவாப ரூபமான கர்மாவுக்குமாக ஈஸ்வரன் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறான், பலத்தை கொடுக்கிறான், அதுதான் சங்கல்பம். இவன் இந்த கர்மாவை பண்ணினான், இந்த கர்மா பண்ணவே இவனுக்கு இந்த பலன் கிடைக்கட்டும் அப்படின்னு சங்கல்பிக்கிறான், அப்படின்னு சங்கல்பிக்கிறான் இங்க. அதனால ஈஸ்வர சங்கல்பம் தான் இங்க. அந்த சமயத்துல ஈசிதுகு எம்பெருமானுக்கு நியமன விதையாகி பாவியம் அதிர்ஷ்ட சப்தத்தினால சொல்லக்கூடிய நியமன வேதம், அது சங்கல்ப வேதம். அவன் நியமனம் பண்றான் பாருங்க, அந்த பேதத்தினாலதான். எப்பேற்பட்ட நியமனம், உங்களுக்கு ஒரு நியமனம், எனக்கு ஒரு நியமனம், ஏன்னா உங்க கர்மா வேற, எங்க கர்மா, என் கர்மா வேற, அப்படிதான் அது. அதுக்கு அனுகுணமாக தான் நியமனங்கள்லாம் வருது. அதனால அந்த ஒவ்வொரு பிரவர்த்தி அதுக்கெல்லாம் அதிர்ஷ்ட பேதத்தினால பிரவர்த்தி விஷமமா போயிடும். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவான், ஒரே மாதிரி யாருமே பண்றதில்லை, எல்லாம் ஒவ்வொரு மாதிரிதான் பண்றான். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எனக்கு வாத்தியார் சொல்லி தர்றார், இப்படி இப்படி வரையுங்கோ, இப்படி டிராயிங் பண்ணுங்கோன்ற. ஏன், ஒருத்தன் ரொம்ப அற்புதமா வரைகிறான், ஒருத்தன் மத்தியமமா, ஒருத்தனுக்கு ஒண்ணுமே வரல. காரணம் என்ன, அவனுடைய கையில் ஆகமும் அவ்வளவுதான். காரணம் அவனுடைய அதிர்ஷ்டம் அப்படிப்பட்டது. இதெல்லாம் எப்படி வரும், சின்ன பேத்தி இருக்கா, பெரிய பேத்தி, சின்ன பொண்ணு அழகழகா வரைஞ்சு சொல்றது, எனக்கு வெறும் எழுத கூட தெரிய வராது, என் கையெழுத்தே அவ்வளவு மோசமா இருக்கும். காரணம் அவருடைய கர்மாதீனம் தான், இதுலயும் அதிர்ஷ்டம் தான். அத மாதிரியாக இது, அதனால என்ன எடுத்து, இப்போ நீ என்ன சொன்ன, ஒரு அதிர்ஷ்டத்தினாலதான் இந்த பிரவிற்த்தி வைஷம்யம் நீ சொன்ன, நான் அதை ஒத்துக்கிறேன். அப்ப அந்த அந்த அதிர்ஷ்டன்று எதுனாக்க ஈஸ்வரனுடைய சங்கல்பம் தானே, அந்த சங்கல்பத்தை நீ ஒத்துட்டேன்னு அர்த்தம். இப்போ நீ ஒத்துட்டேன்னா என்னாச்சு, ரெண்டு பேரும் ஒரே மார்க்கம் தான். பகவானுடைய சங்கல்பத்தை தவிர்த்து முதல் பிரவர்த்தியில எதுவும் இல்லை, அதுதான் அர்த்தம். இங்க நீ ஒத்துட்ட நானும் ஒத்துட்டேன் என்ன சரியா போயிடுச்சு. அது மாதிரி ஈஸ்வரன் நேதா நேத்து ஈஸ்வரஸ்ய சாட்சித்வாத்தியம் போனவாடி சொன்ன பாருங்க நாலாவது ஸ்லோகத்துல சாட்சித்வம் உதாசீனத்துவம் அனுமந்திருத்தம் கர்த்தத்வம் காரயத்திருத்தம் பலப்பிரதத்துவம் உதாசீனத்துவம் இது மாதிரிலாம் நிறைய சொன்னோம். இவைகள்லாம் இது வந்து துல்லிய பிரமாணத்தினால தெரிஞ்சுக்கப்பட்டது, வேதம் ஸ்மிருதி இவைகளால தெரிஞ்சுக்கப்பட்ட விஷயம் இது. இதுல வந்து ஈஸ்வரனுக்கு பிரேரகத்துவம் பாதிக்கப்படாது. காரணம் இது ஒரு தசா அது ஒரு தசா, அது ஒருத்தங்கிட்ட இது ஒருத்தங்கிட்ட அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதனால இதெல்லாம் சரியா போயிடும். அதனால அவகித மனசாம் அவகித மனசாம் கவனத்தோட பாருங்கோ, நல்லா உன்னிச்சு கவனிச்சு நீங்க பாத்தீங்கன்னாக்க சூக்ம அவதானம் வேணும். அந்த மாதிரி பார்த்தாக்க பாஷ்யாதி கிரந்த லேசோ எம்பெருமானார் பாஷ்யமோ அதே மாதிரியாக இவர் சாய்ச்சது நடாதுருமாள் தத்துவசாரத்துல அது சொன்னதோ அவைகள்லாம் கூட இந்த விஷய ஐதமர்த்தியம் அயமேவ இதுவரையும் சொன்னமே நாமோ முதல் ஸ்லோகத்திலிருந்து ஏழாவது ஸ்லோகத்துல இருந்து சொல்றேன் இந்த விஷயம்தான் அவள்லாம் சொல்றா அப்படின்னு சூக்ஷமா பார்த்தா தெரியும். ஐதமர்த்தியம் பஜேத அது அடைஞ்சிடும். அதனால பிரதம பிரவர்த்தின்றது லோகத்துல கல்பம் ஆரம்பம் எல்லாம் கிடையாது, அனாதியான சம்சாரத்துல இதுதான் முதல் பிரவர்த்தி எப்படி சொல்ல முடியும். நம்ம எத்தனை ஜென்மா பிரமா சொல்றேன் பகூனிமே வதீதானி ஜென்மானி தவச்சார்ஜுனா, எனக்கும் சரி உனக்கும் சரி நிறைய ஜென்மாக்கள் போயிடுத்து. ஆனால் தானியகம் வேத சர்வாணி மத்தம் வேத பரந்தபா, நான் அத்தனையும் நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன், ஆனா நீ தெரிஞ்சுக்கல நீ தெரிஞ்சுக்கல. காரணம் என்ன, பகவான் சர்வஜன் பகவான் சர்வஜன் இருக்கான், ஆனால் நாம எல்லாம் கிஞ்சித் ஞானா இருக்கும். கிஞ்சித் ஞானா நாம இருக்கிறதுனால நமக்கு அது தெரியல, பகவானும் அப்படி இல்லை. அதனால பிரதம பிரவர்த்தின்றதே ஒண்ணு கிடையாது. பல ஜென்மாக்கள் எந்த ஜென்மா எது முதல் ஜென்மா யாருக்கு தெரியும், அதுவும் சம்சாரம்ன்றதே அனாதி. அனாதியான சம்சாரத்துல இதுதான் முதல் பிரவர்த்தி, இது ரெண்டாவது பிரவர்த்தின்னு யாராலையுமே கணக்கு போட முடியாது, யாராலையும் கணக்கு போட முடியாது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் அதுல முதல் பிரவர்த்தி அது மானசிக பிரவர்த்தியோ அல்லது சாட்சாத் பிரவர்த்தியோ. மானசிக பிரவர்த்தின்னா பெரியவா சொல்லி கொடுத்துருக்கா, அதனால மானசிக பிரவர்த்தி மனசனால நம்ம கர்மா ஆரம்பிக்க போறோம் நினைக்கிறோம். அந்த வகையில நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கறது பகவான் பார்க்கிறானோ அதான் முதல் பிரவர்த்தி. அப்ப கூட எம்பெருமான் பொதுவான காரணம் சாமானிய காரணம், அப்புறம்தான் விசேட காரணமா எம்பெருமான் இழந்தது இருக்கான். அப்படி இருக்கிறதுனால இந்த அவர் சொன்னதுக்கு விரோதமாக தேசியம் சாச்சர் தேசியம் சொன்னது தவறு, பாஷகாரர் திருவுள்ள வேற தேசியம் திருவுள்ள வேற அந்த மாதிரிலாம் பார்க்க கூடாது. எல்லாமே ஒரே சேனல்ல தான் போயிட்டு இருக்கு. எம்பெருமானாரோ அல்லது நடாதுரும்மாளோ அல்லது சுரப்பிரகாசியாச்சாரோ அல்லது சுவாமி தேசிகனோ எல்லாரும் ஒரே சிந்தனையில ஒரே மாதிரியாகத்தான் அனுகிரகிக்கிறார். அதனால இந்த மாதிரி கிரந்தங்கள்லாம் சொல்றதுக்கு பாருங்க, அது அத்தனையுமே தான் சூக்ஷமா பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஆச்சாரியால் எல்லா கிரந்தங்கள்லயும் ஒரே மாதிரிதான் சொல்லுவா, விபரீதமா மாற்றி சொல்ல மாட்டாள். அதனால இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கறதெல்லாம் ஈஸ்வரனுடைய அதீனமா தான் இருக்கு, எம்பெருமான அதீனம்தான், எம்பெருமான் தான் எல்லாத்தையும் பண்ண வைக்கிறான். அதனால சரி இதனால என்ன ஆகுதுன்னாக்கா சரீராத்ம பாவம் அந்தர்யாமித்வம் கர்த்தத்வம் காரயத்துவம் உதாசீனத்துவம் பழப்பிரதத்துவம், பிரேரகத்துவம், இந்த மாதிரி சாட்சித்துவம்னா சொன்னமே, இது அத்தனையுமே எல்லாமே அழகா சமன்வயமாறுது. இல்லாத போனாக்க ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமாக தான் இருக்கும். அந்த விரோதமாகவே வரக்கூடாது நம்ம சித்தாந்தத்துல, வரவும் வராது. ஆச்சாரியால் எல்லாரும் ஒரே மாதிரியாகவே தான் போவார்கள். ஏன்னா இது ஓரான் வழி வந்து சம்பிரதாயம் மொழியோ, அதனால இந்த விரோதமே வராது. இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமாக ஆச்சாரியால் அனுப்பியிருக்கிறார். ஏன் பாருங்க, க்ஷேத்ரஜ்ஞானம் சமானம் விஷமயதனத சாதிருஷாதிருஷ்ட பேதாத்து நாதிருஷ்டம் துவன்யதிஷ்டம் நியமன விதையா கேசிது தத்ர பாவியம் சாட்சித்வாத்யஞ்சனேது சமநிகமமிதம் பிரேரகத்வம் நருந்தே பாஷ்யாதி கிரந்தலேசோபி அவகிதமனசாம் ஐதாமர்த்தியம் பஜேத கவிதாக்கி சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.